శ్రీమాంకడ నాథార్య స్థితే హరి వేదాంతాచార్య అయ్యోమే సన్నిధత్తాం సుధాహరి గురుపరంపరాయే నమః. போன ஸ்லோகத்துல சாதாரணமாக சரஸ்வத்தில நாலு அதிகரணங்கள் சொல்லப்பட்டன. அவைகளுக்கும் இனிமேல் ஆரம்பிக்க போற சாஸ்திரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது படிச்சார். என்ன சம்பந்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த எந்த சாஸ்திரத்துக்குமே இதான் இது சம்பந்தா சம்பந்தம் இல்லாம இன்னும் சொல்லக்கூடாது இல்லையா. எதை ஆரம்பிக்கிறோமோ அதுக்கு தொடர்ச்சியா போகணும், தொடர்பு இல்லாம சம்பந்தா சம்பந்தம் எதுவும் சொல்லக்கூடாது. அதனால ஒவ்வொரு அதிகரணத்துக்கும் சங்கதி சொல்லணும். இன்னைக்குமே ஏற்கனவே இந்த நாலு சூத்திரங்களுக்கு சொன்ன மாதிரி சதுர சூத்திரியில ரெண்டு ஒரு முதல்ல நாலு ஒரு பேட்டிக்கு, அதில் முதல் ரெண்டு ஒரு பேட்டிக்கு, அடுத்த ரெண்டு ஒரு பேட்டிக்கு, இதெல்லாம் சுவாமியே பிரித்து காமிச்சிருக்க. அதே மாதிரி ஒவ்வொரு அதிகரணத்துக்கும் சங்கதி சொல்லணும், ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் சங்கதி சொல்லணும். இப்படி இந்த இதுல இந்த அதிகரணத்துக்கு என்ன சங்கதி இப்போ முன்னாடி என்ன சொன்னா இப்ப என்ன சொல்ல போறா என்ன சங்கதி அப்படின்னு பொதுவா அங்க சொன்ன. பொதுவா எப்படி சொன்ன அப்படின்னாக்கா, நம்ம வந்து நாலு சூத்திரங்களால உற்பத்தி வரும், அது வந்து காரணமா இருக்கும், அது சாஸ்திர பிரமாணகமா இருக்கும், பலத்தோட குருணதா இருக்கும். நாலு சொன்னோம், உடனே அவன் நாலு சொன்னையே அது பார்க்காத பிரம்மத்துல இருக்கிறத காட்டும். நாம பார்க்கக்கூடிய பிரகிருதி என்ன, சாங்கியன் சொல்ற பிரகிருதி, அதே மாதிரியாக ஜீவன் என்ன, இவாருக்கே இருந்துட்டு போட்டுமே. ஏன் அப்படின்னா இந்த ஒரு அத்தியாயம் முழுக்க ஜீவனா அல்லது பிரகிருதியோ இருக்கட்டும் அப்படின்னா கேள்வி வச்சது, ஜீவன் இருக்கட்டும் இல்ல பிரகிருதி இருக்கட்டும், பிரம்மம் வேண்டாம் அப்படின்னா கேள்வி வரப்போகுது. இப்படி வர்றதுனால இந்த முழுக்க முழுக்க முழுக்க இந்த பூர்வபக்ஷங்கள்ல ஜீவனையும் அதே மாதிரியாக பிரகிருதியையும் ஆக்ஷேபிக்கிறதுனால அதுதான் சங்கதி. இந்த சொல்லப்பட்ட நாலு குணங்கள் உற்பத்தி, காரணத்துவம், லட்சணம், அதே மாதிரி பிரமாணம், சாஸ்திரம், பலம், பரம புருஷார்த்தம், இந்த நாலுமே ஜீவனுக்கோ அல்லது பிரகிருதிக்கோ இருக்கட்டும் ஆக்ஷேபித்து சொல்றதுனால இது சங்கதின்னு தெரிஞ்சுட்டு. இனிமேல் சாஸ்திரம் ஆரம்பிக்கிறது இந்த பொதுவா சொல்லப்பட்டது, பொதுவா சொன்னது பிரகிருதி தான் இருக்கமே புருடன் தான் இருக்கமே கேட்டாக்கா அதுக்கெல்லாம் அடிச்சு அடிக்க சொல்ல போற அப்படின்னு சொல்லியாச்சு முதல் சோகத்தை. இனிமே இந்த பிரகிருதியும் இந்த முதல்ல அதிகரணத்துல பிரகிருதியே கேட்கற ஒரு பட்சம் பிரகிருதி தான் இருக்கட்டுமே. ஏன் பிரகிருதி இருக்கணும் அப்படின்னா, நீ என்ன சொன்ன பிரம்மம் அப்படின்னு சொன்னாக்கா பறந்து வியாபிச்சு இருக்கிறது பிரம்மம் அப்படின்னு நீ சொல்ற கேள்வியோ, இது இந்த பறந்து வியாபிச்சு இருக்கிறதுன்றது ஜீவனுக்கு ஜீவன் அனுசூரூபி நீயே நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அதனால ஜீவனுக்கு வராம போட்டோம். இந்த பிரகிருதி இருக்கு அது கூட உலகத்தினால் வியாபிச்சு இருப்போம். ஏன்னா இந்த பிரகிருதி மண்டலமே பேர் இருக்கு இந்த பிரபஞ்சங்களுக்கு எல்லாம். ஏன்னா பிரகிருதியினுடைய காரியம்தான் நம்ம லோகத்தில் அனுபவிக்கிறதுனா பிரகிருதியினுடைய காரியம்தான். ஆகவே பிரகிருதி தான் நீங்க சொல்லப்படுறது, பிரகிருதியை தவிர்த்து வேற ஒண்ணும் இல்லை. அதனால பிரம்மம் நீ சொல்றது என்னது வியாபிச்சு இருக்கிறது, அந்த வியாபிச்சு இருக்கிறதுன்றது இந்த பிரகிருதிக்கு உண்டு, அதனால அவைகளே இங்க சொல்லப்பட்டதா ஆதித்தம் அப்படின்னு ஆக்ஷேபம் பண்றா. அது மட்டும் இல்ல, சுவாமி என்ன பண்ண அப்படின்றதுனா குமார தேசிகன் ரொம்ப அழகழகா தொடர்பு நிறைய சொல்ற அந்த தேசிகனுடைய திருக்குமாரோ பரதனுடைய அனுகிரகத்தினாலும் பிறந்த குழந்தை, அதனாலேயே வரதாச்சாரியர்னு அவருக்கு திருநாமம். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பிராச்சாரியர் வாசிய வரதேசிகன் அவருடைய திருநாமம் நடாதிபுரமா திருநாமம், அப்படிப்பட்ட மகன் அவர் அழகா சொன்னார். முதல்ல இப்ப என்ன சொன்னாங்கோ, வேதாந்த வைத்தியம் எது சாஸ்திர யோனித்வா அப்படின்றதுனால வேதாந்த வைத்தியம் பிரம்மம் பரமாத்மா தான் அப்படின்னு நம்ம சொன்னோம். அவன் கேக்குறான் வந்து என் பிரகிருதியா இருக்கிறது என்ன அது வராதுன்னு சொல்ல போனோம், அதுக்கோசம் இந்த அழியல் ஆரம்பிக்கிறது இல்ல. விஸ்வ பிரபஞ்சமாவே இந்த பிரகிருதி தானே வியாபிச்சிருக்குது, அதனால அதுவே இருக்கட்டும் அப்படின்னு கேட்டாக்க கிடையாது, அது இருக்க முடியாது. ஏன்னா ஜீவன் சூக்ஷமா இருக்கான், அதே பிரகிருதியோ வியாபிச்சிருக்கிறது, அதனால அதுவே இருக்கட்டும். பிரம்மம் பிரம்மம் வியாபிச்சிருக்குன்னா பிரம்மத்துக்காக இதான் வியாபிச்சிருக்கு, பிரகதியே இருக்கட்டும் அப்படின்னு ரெண்டாவது பிரகதியும் சாய்க்கிறார் சுவாமி. இல்லையா, பிரம்மம் வேதாந்த வைத்தியர்களுக்கு அதுதான் பரம புருஷார்த்தமா இருக்குதுன்னு நம்ம சொன்னோம், அதுவே கிடையாது. அது காரணம் இல்லை. ஏன் அப்படின்னாக்கா இந்த பிரகதி தான் காரணமாக இருக்கவே, அது இருக்க வேண்டாம். ஏன்னா பிரகிருதி ரூபமா தான் இருக்கு, அதனால பிரகதியே இருக்கட்டும். அதனால அந்த பிரகதி லோக ரூபமா இருக்கனால அதுவே இருந்துட்டு போட்டோம். அது புருஷார்த்தம் நீங்க சொல்லிட்டேன், நான் அபுருஷார்த்த ரூபமா இருக்குது. ஏன்னா இந்த லோகம் இருக்கே இவையெல்லாம் நமக்கு அபுருஷார்த்தம் தான். ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஐகிக படம், இதெல்லாம் தானே கொடுக்குறது இந்த லோகத்துல. ஃபஸ்ட்டுதான் நமக்கு பரம புருஷார்த்தத்தை கொடுக்குறதா, ஏதாவது திரும்ப திரும்ப சாப்பிட்றோம், அது மாதிரி தூங்குறோம், இந்த மாதிரி அல்பமான விஷயங்கள் எல்லாம் புத்தி போறது, அதனால இதெல்லாம் அபுருஷார்த்தம் தானே. பிரகதி மண்டலம் நம்ம அனுபவிக்கிறது அப்படிதான், நம்மளுடைய குணங்களும் அது மாதிரியே போயிட்டு இருக்கு, பிரகதியும் அப்படிப்பட்டது. ஆகவே அபுருஷார்த்தமா இருக்கக்கூடிய இந்த லோகத்துக்கு அபுருஷார்த்தமான பிரகதியே இருக்குமே காரணம், எதுக்கு பிரம்மன் சொல்ற அப்படின்னுட்டு கேள்வி கேட்டு அக்ஷயம் பண்ணி சங்கே இது வருது, சங்கதி வருது. இல்லையா, எல்லாமே முதல்ல என்ன சொன்னோம், பிரகதி என்ன புருஷன் என்ன, அவெல்லாம் காட்டிலும் இருக்கக்கூடிய பிரம்மன் தான் பரம புருஷார்த்தம் முன்னாடி சொன்னோம். ஆனா இந்த கல்யாண இந்த விதைய உபநிஷத்துல பிரம்ம வித்யைகள் அதுல சத்வித்யைன்னு ஒரு வித்யாசை, இந்த சத்வித்யை சாந்தோகி உபநிஷத்துல ஆறாவது பிரபாடகத்துல இருக்கு. அதுல சொல்லப்பட்டது எது அப்படின்னாக்கா இந்த சத்து அப்படின்றது அது பிரகிருதி தான் சொல்றது. எல்லா வித்தியைகளுக்கும் பிரதானமா இருக்கக்கூடிய சத்வித்யை இருக்கே அதுவே சத்துன்னு பிரகிருதியை சொல்லிடுத்துனாக்கா மீதிய குணகங்கள் இருக்கக்கூடிய எல்லா வித்தியைகளும் பிரகதி தான் சொல்லும். ஏன்னா பிரதான சத்தத்துக்கே அது அர்த்தம் அஞ்சோ, அதனால அது வந்து இதுவாக இருக்கும். மீதி எல்லா வித்தியைகளையும் பிரகதி சொல்றதாக தான் அர்த்தமாகும். அதனால அப்படிதான் இருந்து போட்டுறேன் அப்படின்னுட்டு இங்க இது பண்ற ஆக்ஷேபம் ஆகுது. அதனால அது ஒரு சங்கதியா இருக்கட்டும். அதாவது சத்வித்யன்றது பிரதானம், அதுல சத்துன்னு ஒரு பதம் இருக்கு, அந்த சத்துன்ற பதத்தினால பிரகிருதி தான் சொல்லப்படுறது குருபக்ஷனுடைய யுக்தி. அப்ப சத்து தான் அந்த பிரதான வித்ய, முக்கியமான வித்ய அதுதான் பிரம்ம வித்யைகள்ல, அதிலே பிரகிருதியை சொல்லச்ச நீதி வித்யைகள்லாம் வந்து இதையே சொல்லட்டுமே பிரகிருதியே சொல்லட்டுமே. அதனால இந்த பிரம்ம மீமாம்சை நீ சொல்றது கூட பிரகிருதி மீமாம்சைதான், அந்த பிரகிருதி கூட பிரம்மன்னு அர்த்தம் உண்டு. ஒரு பதம் உண்டு பிரம்மன்னு சொன்னா பிரகிருதி கூட அர்த்தம் உண்டு, அது பின்னாடி சொல்ல போற. அது மாதிரி இங்க எடுத்து போட்டுங்க அது. அதனால எல்லா வாக்கியங்களும் பிரம்மத்தை சொல்லாது பிரகிருதியை தான் சொல்லும். அதனால பிரம்மன்றது ஒன்னு கிடையவே கிடையாது. ஏன்னா சாங்கியன் ஈஸ்வர சாங்கியன் ஈஸ்வரனே ஒத்துக்கல, அவன் வந்து லோகத்தில் இருக்கக்கூடிய இயற்கை இருக்கே பிரகிருதி நேச்சுரல்ன்றவன், அதுதான் சர்வ காரணம், வேற எதுவும் காரணம் என்று அப்படின்னுட்டு அவன் சொல்றான். அதனால இப்படி வரிசையா அழகான சங்கதிகளை சொல்ற சுவாமி குமார தேசிகன். அதனால இப்ப இந்த மாதிரி ஆக்ஷேபம் வந்துருச்சோம். இந்த ஆக்ஷேபம் வந்ததுனாக்க அதுக்கு பதில் சொல்லணும். சரி, எப்படி அவன் ஆக்ஷேபிக்கிறான், அவன் என்ன சொன்னா, நேற்று சொன்ன மொழியும் லோகம் சப்தரசமயமா இருக்கு, இத கோபம் தாபம் ஆனந்தம் சந்தோஷம் சண்டை கோபம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் எதனால வருதுன்னாக்க இந்த மூணு குணங்களாலதான் வருது. அந்த மூணு குணங்கள் உடையது இது அப்படின்னு சொன்னாக்க இந்த லோகம் இருக்கே பிரகிருதி, பிரகிருதி தான் காரணமா இருக்க முடியும். அதுவும் மூணு குணங்களை உடைத்தா இருக்கிறதுனால அதனால இந்த பிரகிருதி தான் காரணம் அப்படின்னு சொன்னோம். உடனே நம்ம சித்தாந்திகள் கேள்வி கேட்கிறார், இது எப்படி வரும், ஏன்னா அங்க வந்து உபநிஷத்தினாச்சு சேயம் தேவத்தை ஐக்ஷத அப்படின்னு இருக்கு. ஐக்ஷத என்ன அர்த்தம், பார்த்தது பார்த்ததும் அந்த விதமா பாக்குறது இல்ல, சங்கல்பம் பண்ணிட்டேன்னு அர்த்தம். இப்ப சங்கல்பன்றது யாருக்கு வரும், யாருக்கு ஞானம் இருக்கோ அவளுக்குதான் சங்கல்பன்றது வரும். அதனால ஒரு அச்சேதனமான பிரகிருதிக்கு அது வருமா, அது வராது. சேதனமான ஆத்மாவுக்கு தான் வரும். அது கூட பரமபுருஷன் பரமபுருஷன் சொல்லக்கூடிய இந்திரமானுக்கு தான் வருமே தவிர்த்து நம்ம மாதிரி ஜீவன்களுக்கு வரவே முடியாது. ஏன் முடியாதுன்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த ஜீவன் இருக்கானே பிரம்மாண்டமான இவனே அணு, பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்றதுக்கோ அதை சங்கல்பிச்சு அனாயாசமா பண்றதுக்கோ எப்படி முடியும்? ஏன்னா கர்மடனா இருக்கான் இவன், கர்ம விஷயனா இருக்கான், கர்ம பிரவசனா இருக்கிறதுனால இவன் அனைவரும் பண்ண முடியாது. அதனால இவனுக்கு அந்த சங்கல்பே வராது. ஆகவே இவன் வந்து ஜீவன் இருக்க மாட்டான், பரமாத்மா தான் இங்க இருப்பான் அப்படின்னுட்டு நாம அவனை பார்த்து கேட்கணும். அதுக்கு அவன் பதில் சொல்றான், இவரு ஐக்ஷரேன் இருக்கு. ஐக்ஷரேன்றதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? பார்த்தது, ஆசையோட பார்த்தது அப்படின்னு அர்த்தம். நீ அச்சேதனத்துக்கு வராது சொல்ற, சரி அச்சேதனத்துக்கு வராது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஐக்ஷரேன பார்த்ததுன்னு தான் அர்த்தம். நீ என்ன சொல்ற, அந்த பரதேவத்தை சங்கல்பித்ததுன்னு நீ சொல்ற. நான் என்ன சொல்றேன், பார்த்தது அப்படின்ட்டு அதை சொல்றது இதுக்கு பிரகிருதிக்கு வரணும்னு நான் சொல்றேன், அச்சேதனத்துக்கு வராது அப்படின்னு நீ சொல்ற. அப்படியானாக்க இந்த ஐக்ஷரேன்றதுக்கு பார்த்ததுன்னு தான் அர்த்தம், சங்கல்பித்ததுக்கு எப்படி ஒன்னும் அர்த்தம் சொல்ற நீ? அது லட்சணையா உபச்சாரம் தான் சொல்ல முடியும். முக்கிய அர்த்தம் நீ உங்ககிட்ட சித்தாந்திக்கும் முக்கிய அர்த்தம் என்ன, பார்க்கறது அப்படின்னு தான் அர்த்தம். ஆசையா பார்த்தது, இப்ப ஆசையா பார்த்ததுன்னு சொன்னாக்க அது வந்து அதை விட்டுட்டு நீ சங்கல்பித்ததுன்னு நீ அர்த்தம் பண்ணிருக்க. இப்போ முக்கியமான அர்த்தம் எதுவோ அதை விட்டுட்டு கௌனமான அமுக்கியமான ஒரு அர்த்தம் சங்கல்பித்ததுன்னு நீ சொல்லணும். இப்போ நீ முக்கிய அர்த்தத்தை நீ விட்டுட்ட. அதே மாதிரி நான் என்ன சொல்றேன், ஐக்ஷன் பார்த்தது அது சேதனத்துக்கு தான் வரும்னு நீ சொல்ற. அந்த பார்த்து வேண்டது நானும் விட்டுறேன், நானும் கவனமா சொல்றேன். லோகத்துல பிரயோகம் இருக்கு, வந்தது பயிர்கள் எல்லாம் இருக்கும் இல்லையோ, இந்த பயிர்கள் எல்லாம் என்ன பண்றதுனாக்கா அதுக்கு மழை இருந்தாலும் அது நல்லா இருக்க முடியும். மழையே இல்லை அந்த சமயத்துல, இதெல்லாம் மழையை எதிர்பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்றோம். விருஷ்டி பிரதீட்சா சாலையா அப்படின்றோம். இந்த இதெல்லாம் பயிர்கள் செடிகள் அதே மாதிரி மாதிரி இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் இயற்கையா இருக்கக்கூடாதுன்னா மழை பெய்யுமா அப்படின்னு எதிர்பார்த்துருக்குது. அந்த மாதிரி மழை பெஞ்சு தெரிஞ்சுக்கோங்க, அது என்ன பண்றது தெரியுமா, ரொம்ப சந்தோஷப்படுறதும் ரொம்ப சந்தோஷப்படுறதும் பிரதிசஞ்சே ஜெகர்ஷே ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அதுக்கு என்ன மழை பெய்யறது, ரொம்ப நல்லா நல்லா வளரலாம் அப்படின்னு லோகத்துல கௌரவம் அடைய தெரியும். கௌன பிரயோகம் நம்ம லோகத்துல இருக்கு. அதனால இவன் வந்து இது சொல்றது எல்லாத்தையும் இந்த கடலே குடிச்சு பிடிச்சு கடற்கரை ஜலம் போய் மழை பெஞ்சது, மழை பெஞ்ச உடனே எல்லாம் பூமி இழுத்துன்றது. அப்ப சொல்றோம் இந்த கடலே எல்லாத்தையும் குடிச்சுடுத்து. இந்த மாதிரி எத்தனையோ பதவி பிரயோகங்கள் பண்றோம். இப்போ இந்த ஐக்ஷரேன்ற சப்தத்துக்கு நீயும் முக்கிய அர்த்தத்தை விட்டுட்டு சொல்ற, சித்தாந்தியும் பாக்குறதுன்றத விட்டுட்டு சங்கல்பிக்கு அப்படின்னு நீ அர்த்தம் சொல்ற. நாங்க என்ன பண்றோம்னாக்க, நாங்களும் முக்கிய அர்த்தத்தை விட்டுட்டு கௌனார்த்தம் சொல்றோம். கௌனார்த்தம் எப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த பிரம்மமானது இந்த அச்சேதனமானது பார்த்ததுனாக்க உபச்சாரமா சொல்றது, இந்த எதிர்பார்த்தம் இருக்குது. அகன்யை பத்தி சொல்லிட்டு சொல்ற மொழியும் அவங்க யுகயுகமா காத்தன் இருக்காளாம், கல்லா இருக்குது. கல்லா இருக்கக்கூடிய அகன்யை எப்ப வந்து ஸ்ரீராமன் தன்னுடைய திருவடிய தன்னுடைய தந்தையில இருப்பான், அவருடைய திருவடி துவள் என் பேர்ல பட்டதுனாக்கா நான் எழுந்தவுடனே அது எதிர்பார்த்துன்னு சொல்லும். இப்ப அந்த இடத்துல கல்லுதான், அகல்யன்னு ஒரு ஸ்திரீ இல்லை, அங்க ஒரு பொம்மை இருக்கு கல்லு சிலையா போயிருக்கலாம், அந்த சிலைக்கு எதிர்பார்த்தது அப்படின்னு சொல்லுது. அந்த மாதிரி லோகத்துல பிரயோகம் இருக்கே, அதனால இப்ப ரெண்டு பட்சமும் இது வந்துருச்சு. ரெண்டு பட்சமும் சித்தாந்த பட்சத்திலையும் சங்கல்பிக்கிறதுன்னு கவுனார்த்தம் அமுக்கியார்த்தத்தை எடுத்து வந்துட்டார். எங்க பட்சத்திலையும் பார்த்ததுன்றது கவுனார்த்தம் அமுக்கியார்த்தம் நாங்க சொல்றோம். இப்ப ரெண்டுமே சமமானத்தில் எடுத்தீங்கன்னாக்கா எதை எடுத்துக்கிறது? அப்ப ஒரு பட்சம் சொல்றான் என் பட்சம் ஒரு பெரிய விருத்தி இருக்கு, ஒரு பட்சம் அது கிடையாது. என் பட்சம் என்ன விருத்தி தெரியுமா? இங்க ததைக்ஷதே அப்படின்றது சோயம் தேவதை தேவதை ஐக்ஷதே தேவதா ஐக்ஷதேன்னு இருக்கு. அதன் பிறகு இருக்கு தத்தேஜ ஐக்ஷத தா ஆபஹா ஐக்ஷந்த அப்படின்னு இருக்கு. தேஜ ஐக்ஷதன்னாக்கா தேஜசூன மகாபூதவருக்கு அது பார்த்ததுன்னு இருக்கு. அதே மாதிரி ஆப ஐக்ஷந்த ஜனமாகிற மகாபூதம் அந்த மகாபூதம் அது பார்த்துருந்தது பார்த்தது அப்படின்னு இருக்கு. தேஜஸ்து அப்படிங்கிற ஒரு அச்சேதனமான மகாபூதம், அதே மாதிரி ஆப்ரஹான்ற ஜலமாகிய மகாபூதம், இப்ப இந்த ரெண்டு மகாபூதங்களும் பார்த்து சென்றது. அதனால அது பாடு அதிகமா இருக்கு. ஜலமும் பார்த்தது, அதே மாதிரி தேஜஸும் பார்த்ததுன்னு சொல்லச்ச தேவதைன்றதுனால இங்கேயும் அச்சேதனமான சத்து சத்துன்ற சப்தத்தினால சொல்லப்படக்கூடிய பிரகிருதியானது பார்த்ததுன்னு நான் சொல்றேன். இப்ப எனக்கு சுருதியை எனக்கு அனுகூலம் பண்ணிடுத்து, யுக்தி எனக்கு அனுகூலம் பண்ணிடுத்து, அமுக்கிய அர்த்தம் சேர்த்துக்கிறது அப்படின்னு. ஆக என் பட்சம் பலமா இருக்கு, உன் பட்சம் பலமா இல்லை, ஆகவே நாங்க சொல்றதுதான் சரி அப்படின்னு அவங்க சொல்றோம். இத வந்து ஏன்னா அனுமானத்தினால நான் சாதிக்கிறா, அந்த அனுமானத்துக்கு சாதகமா திருஷ்டாந்தங்கள் இருக்கு. திருஷ்டாந்தம் என்ன அர்த்தம்? உதாரணம் இருக்கு. உதாரணம் என்ன அப்படின்னா, அங்க வந்து இந்த திறந்தோக்கிய இடத்துல சப்ஜெக்ட் ஏதோ இருக்கு, ஒரு மண்ணு ஏற்கனவே நீ சொன்ன பாருங்க, ஒரு மண்ணை எடுத்துனா மண்ணால கிடத்த பண்றான். இப்ப அந்த கிடத்துல மண் அனுபவிக்கிறது, ஆகவே மண்ணை தெரிஞ்சுட்டோம்னாக்க இந்த இது கிடத்தை தெரிஞ்சுட்டோம்னா மண்ணோட காரியங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டோம்னா, தங்கத்தை தெரிஞ்சிருந்தா தங்கத்தினுடைய காரியங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டோம்னா, இரும்பு தெரிஞ்சிருந்தா இரும்புடைய காரியங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டோம்னா, இப்ப அத மாதிரி அங்க வாக்கியங்கள் இருக்கு. இப்ப இதான் திருஷ்டாந்தம். இப்படி திருஷ்டாந்தம் சொல்றது, அந்த திருஷ்டாந்தம் எப்படி இருக்குது? காரணமும் காரியமும் சரூபமா இருக்கு, ஒரே விதமான ரூபத்தோட இருக்கு அப்படின்னு சொல்லணும். இப்ப பிரம்மத்தை சொன்னா என்ன ஆகும்? பிரம்மாண்டது எப்படிப்பட்டது? சுத்தமானது, ஆந்தைக தானமானது. ஆனா இந்த பிரபஞ்சம் இருக்கே, இந்த பிரபஞ்சமானது சுத்தமானது அல்ல, ஆனந்தமா இல்லை, இது துக்கேக தானம். நம்ம லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம் துக்கமாவே இங்க இருக்கு. இப்படி ரெண்டு வேறுபட்டு இருக்கு. அது மட்டுமா, இப்ப பிரம்மான்றது பரம சேதனம், அதாவது நித்திய வணித்தியானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகுனாம் யோக ஜதாதி காமான் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. நித்தியா நித்தியானாம், நித்தியமா இருக்கக்கூடிய ஜீவர்களுக்கெல்லாம் அவன் நித்தியமா இருப்பவன். இங்க சேதனங்களா இருக்கக்கூடிய ஜீவன்கள் இருக்காளே, அவளை காட்டுடன் அவன் வந்து சேதனமா இருக்கக்கூடியவன். அதே மாதிரி பகுவா இருக்கக்கூடிய ஜீவன்கள் அவர்களா ஏக சாஸ்தா சர்வபூதாந்தராத்மான்றது, அவன் தான் சாஸ்தா, நாமெல்லாம் சாமான்யமானவர். அவன் இதுவா இருக்கான், அவன் தான் பிரதானமா நிக்கிறான். உயர்வர உயர்ந்த அப்படின்னு சொல்றீங்க, நீங்க சொல்றீங்க. இது ரெண்டும் ஒவ்வொன்றும் விருத்தமா இருக்குது, விருத்தமா இருக்குது. ஏன்னா பிரபஞ்சம்ன்றது துக்கைக்கு தானம், அதுவோ ஆனந்தைக்கு தானம். துக்கை துக்கமா இருக்கக்கூடிய துக்கமயமாகவோ அல்லது சேர்ந்து இருக்கக்கூடியதா இருக்கிறதுக்கு அதை ஒத்ததுதான் காரணமா இருக்க முடியும், சரூபமா இருக்கிறதான் காரணமா இருக்க முடியும். அதுவோ பரம சேதனம், இதுவோ பரம அச்சேதனம். இந்த பிரபஞ்சம் இது ரெண்டுத்துக்கும் எப்படி காரிய காரணமாக வரும்? அதனால அதையே வராதே, அதே எங்க சித்தாந்தம் எப்படி வரும்? ஏன் அப்படின்ன, பிரகிருதியும் அச்சேதனம், பிரபஞ்சமும் அச்சேதனம், பிரகிருதியும் திரிகுணாத்மகம், இந்த லோகமும் திரிகுணாத்மகம், அதனால வரும். இதை நாங்க அனுமானத்தினாலும் சொல்றோம். அங்க இருக்கு அப்புறம் திருஷ்டாந்த ஆத்யி அப்படின்னு இருக்கு. ஆத்யம் என்ன அர்த்தம்? முதலான அர்த்தம். என்ன முதலான? ஏக விஜயான சர்வ விஜயானம், ஒன்னு தெரியுங்கட்டாக்க எல்லாத்தையும் தெரிஞ்சுன்றதா வேண்டும். ஏற்கனவே உங்களுக்கு சப்ஜெக்ட் எது சொல்றேன், சேதகேது வரான், அவனை பார்த்து உத்தாலகர் கேட்கிற, நீ வந்து அதை தெரிஞ்சுட்டியா, எத்தனை தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சுட்டாயிருமோ அதை தெரிஞ்சுட்டியா அப்படின்னு கேட்கிற, அவனுக்கு தெரியல. அதுக்கப்புறம் உபதேசம் பண்றார், ஏதா சுவாமி ஒரு மிருத்திண்டத்தினால எல்லாம் அந்த மிருத்திண்டத்தினால உண்டாகக்கூடிய காரியங்கள் அனைத்தும் தெரிஞ்சுண்டுதா ஆயிடுமோ, அந்த மாதிரி இருக்கிறது இது தமா ஆதேசம். ஆதேசம்னா பிரசாஸ்தா, சாசனம் பண்றவன் அப்படின்னு வச்சோம். அப்படிப்பட்டவனை தெரிஞ்சுட்டோன்னாக்க இந்த பிரபஞ்ச அத்தனைக்கும் தெரிஞ்சுண்டுதா ஆயிடலாம் அப்படின்ட்டு அங்க வாக்கியம் இருக்கு. அதனால அந்த திருஷ்டாந்தம் இருக்குது. இப்போ அனுமானம் சொன்னா என்ன சொல்லணும், ஏற்கனவே சொல்றோம் பாருங்க, சாஸ்திரம் எடுத்தாங்க முதல்ல பட்சம் சொல்லணும். இந்த பிரபஞ்சமானது பிரகிருதி காரணகம், பிரகிருதியை காரணமாக உடைத்துதா இருக்கிறது. ஏன் அப்படின்னாக்க அதுக்கு பதில் இந்த மாதிரி வந்து இது கௌணமான ஈக்ஷணத்தை உடைத்துதா இருக்கிறது. அதே மாதிரி திருஷ்டாந்தம் முற்கண்டாதிகள்லாம் அறிகிறது. அதனால பரமாத்மாவோ அனுமானத்தினாலும் தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா இந்த எங்க நாங்க சொன்னவே அது அனுமானத்தினாலும் தெரிஞ்சுக்கலாம். இந்த சொத்தானது அச்சேதனம் தான், அச்சேதனமான பிரகிருதி தான். ஏன் பிரபஞ்ச ஐக்கியா, பிரபஞ்சம் அதுவும் ஒன்னா இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லாம பிரபஞ்சத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்கா அந்த பிரகிருதியை தெரிஞ்சுட்டா போடும். இதான் ஏக விஞ்ஞானியன சர்வ விஞ்ஞானம் சொல்றது. அதனால இதனால ஸ்பஷ்டமா தெரிஞ்சிருப்பேன் நமக்கு. அதனால இங்க வந்து திருஷ்டாந்தம் இருக்கு, அனுமானம் அதெல்லாம் வந்துருந்தது. இப்படி சொன்னதுனால நாங்க சொல்ற மாதிரி பிரகிருதியில இருந்தா வருது. அப்படி இல்லை, நாங்க சொல்ற சத்து பரமாத்மா அப்படின்னு நாங்க சத்துன்னு சொல்றவன் அது விகாரமற்றது. விகாரமற்றதா போயிட்டதுனால இது வந்து பிரபஞ்சம் பிரகிருதி இருக்கிறதே, நீங்க சொல்ற பிரகிருதி அது விகாரத்தோடு கூறுனதாக்க அது எப்படி சரியா ஆகும், அது ஆகாது அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு சமாதானம் சாதிக்கிற அவ அப்போர் பற்றி சொல்றான். அப்படி இல்லை, மூல பிரகிருதியின் அவகிருதின் இந்த பிரகிருதியிலேருந்து உண்டாச்ச எது பார்த்து அகங்காரம், இந்த பஞ்சபூதங்கள், தன்மாத்திரங்கள், இந்திரியங்கள், இவைகளுக்குத்தான் விகாரங்கள் உண்டு. ஆனால் காரணமா இருக்கக்கூடிய அந்த பிரகிருதி அது விகாரமே அற்றது, அது பாட்டுக்கு இருக்கும். மீதி எல்லாம் விகாரம், அதுலேருந்து உண்டானதுனா விகாரமாகுது, தனியா இருக்கும். அந்த மூலப்பிரகிருதி எப்பொழுதும் சூக்ஷமா ஒரு இடத்துல இருக்கிறது. அதனால மூலப்பிரகிருதி அபிகிருதியா இருக்கு, அபிகிருதினாக்க விகாரம் இருக்குது. இப்படி சொல்றதுனால இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல சொல்லப்பட்ட சத்து அப்படிங்கிற சப்தத்தினால சொல்லப்படுறது இந்த பிரம்மன் பிரம்மம் இல்லை, நாங்க சொல்ற பிரகிருதி தான் அப்படின்ட்டு. இதுல எட்டு சூத்திரம் அந்த அதிகரணத்துல, இந்த அதிகரணம் முடிக்கச்சு அந்த எட்டு சூத்திரத்துக்கு அர்த்தம் நான் விஞ்ஞாபிக்கிறேன். இந்த எட்டு சூத்திரங்கள்னாலும் சொல்லப்படுறது இதான் தான் வர்றது. என்ன முதல் காரணம் என்ன சொன்னாவா, ஈக்ஷணம். அந்த ஈக்ஷணம் பார்த்தன்றது கௌனமான ஈக்ஷணம், முக்கியமான அர்த்தம் அங்க கிடையாது, கௌனமானதுதான், அதுக்கு அர்த்தமே கிடையாதுன்னு இருப்போம். அதே மாதிரியாக திருஷ்டாந்தம் இருக்கு, ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானம் ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பிரகிருதி அது விகிருதியா இல்லை, விசாரமற்றது இது, அதனுடைய காரியங்களுக்கான விசாரம் இருக்கலாமே தவிர்த்து அந்த பிரகிருதிக்கு விசாரம் இல்லை. அதனால இந்த சத்தப்த வாக்கியம் ஜெகத்காரணமா இருக்கிறது அப்படிங்கிறது நாங்க சொல்ற சாங்கியம் சொல்லக்கூடிய பிரகிருதி தான், திரிகுணாத்மகமான பிரகிருதி தான் அப்படின்னு அவன் பூர்வபக்ஷம் பண்ணினான். அதுக்கு பதில் அப்படி கிடையாது, நீ சொல்றது எப்படி தெரியுமா சொல்லணும், ஒரு பிரகடனத்தை வச்சு சொல்லணும், அல்லது ஒரு ஸ்தானத்தை வச்சு சொல்லணும், அதான் அந்த பிரகடனத்தில் இருக்குன்னு சொல்லணும், இப்படிலாம் சொல்லணும். நாங்க எப்படி தெரியுமா சொல்றோம், வேத வாக்கியம் இருக்கு. அது மட்டும் இல்லாம லிங்கம், லிங்கம் அதாவது இந்த மீனாம்சகர் ஒரு ஆறு விஷயம் சொல்றார் இந்த அர்த்தத்தை சேர்த்து சொல்றதுக்கு, ஆறு இஸ்திகள் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம், இது சுலபமா தான் இருக்கும். ஸ்ருதின்னு ஒண்ணு, லிங்கம்னு ஒண்ணு, வாக்கியம்னு ஒண்ணு, பிரகரணம்னு ஒண்ணு, ஸ்தானம்னு ஒண்ணு, அப்புறம் சமாட்சேன்னு ஒண்ணு. இந்த பிரகிருதி அந்த ஸ்ருதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா வேதம்னு அர்த்தம் இல்லை, அந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய சில வேற்றுமைகள் விபக்திகள். இவ உதாரணம் சொன்னா புரியும். கலிக பண்றோம் ஒருத்தன் தேவதத்த பசதி அப்படின்னு சொன்னான், தேவதத்தன் கலிக பண்றான், தேவதத்த கதம் பசதி அப்படின்னு கேட்டான், தேவதத்தக கிம் பசதி அப்படின்னு கேட்டான். உடனே போதனம் பசதி, கேன பசதி அப்படின்னு கேட்டான், காஷ்டைஹி பசதி, கஸ்மை பசதி பிராமணாய பசதி, கஸ்மின் பசதி அப்படின்னா ஸ்காலியாம் பசதி. இத பாருங்கது தேவதத்தக கர்த்திருக்காரன் தேவதத்தக போதனம் காஷ்டைஹி பிராமணேபியா ஸ்காலியாம் பசதி அப்படின்னு சொல்லிட்டான். இது இந்த விபக்திகள்லாம் என்ன பண்றதுன்னாக்க பசதி பசதினு சேர்ந்து வருது, அந்த விபக்தி வந்து அங்கமா போயிடுறது, அங்கத்தை காமிச்சு கொடுக்குறது, அங்கம்னாக்க அதுல சேர்றது. தேவதத்தன் சுமைக்கிறான், சார் பிரசாதத்தை சமைக்கிறான், விறகினால் சமைக்கிறான், பிராமணர்களுக்காக சமைக்கிறான், பாத்திரத்தில் சமைக்கிறான், இந்த பாத்திரத்தில் சமைக்கிறான், சமைக்கிறான்றது பிரதானம். இந்த சமைக்கிறான் பிரதான அதுக்கு அப்பிரதானமா அதுக்கு உபகாரமா எது இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டாவது விபக்தி, மூணாவது விபக்தி, நாலாவது விபக்தி, அஞ்சாவது விபக்தி, ஆறாவது விபக்தி, ஏழாவது விபக்தி, ஏதாவது வேற்றுமைகள் இவைகள்லாம் இருக்கு. இப்படி இருக்கிறதுனால என்னாச்சுன்னா இந்த காஷ்டைகள் மூணாவது வேற்றுமை அதனால தெரிஞ்சிடும் இது இதுக்குதான், இது சமைக்கிறதுக்குதான் உபயோகப்படுறது, விறகு விறகு விறகு அப்படின்னு தெரியறது. இதுக்கு பேர் ஸ்ருதியின் பேர். முதலாவது பிரமாணம் சப்தம், ஸ்ருதினா சப்தம், என்ன சப்தம், வேற்றுமைகளோட கூடின சப்தம். மீமாம்சகர் இது பண்றா விவரிச்சிருக்கா அழகா. அது மாதிரி ரெண்டாவது லிங்கம் அப்படின்னு சொல்றா. லிங்கம்னா என்ன சொன்னா சாமர்த்தியம். சாமர்த்தியம்னா என்ன அப்படின்னாக்கா ஒரு பதத்தை சொன்னேன்னு வச்சுக்கோங்க, ஒரு வாக்கியமோ ஒரு பதத்தையோ சொல்றோம், சொன்னாக்கா அதனுடைய சூக்மார்த்தத்தை புரிஞ்சுக்கிறது. அப்பா வந்து பிள்ளை எழுகிறார், நீ ஏதோ கோபம் விஷத்தை குடிப்போ அப்படின்னு, விஷத்தை குடிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னாக்கா ஒரு அக தகப்பனா தன்னுடைய பிள்ளையவே விஷத்தை குடின்னு சொல்லுவேரா. அதுல சாமர்த்தியம், அது அந்த சப்தத்துக்கு என்ன சாமர்த்தியம் புரிஞ்சுக்கணும். என்ன அர்த்தம் அப்படின்னா நீ பண்ண காரியம் இருக்கே அதை காட்டின அதை காட்டிலும் விஷத்தை குடிக்கிறது மேலாடி. காரணம் இந்த மாதிரி இருக்கு, நீ பண்றது காரியம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்றதுக்கோசரம் இந்த வாக்கியம். அதனால இது சாமர்த்தியம் பேர். இப்போ அடுத்தது வாக்கியம்னு ஒண்ணு சொல்றோம், லிங்கம் சாமர்த்தியமான வாக்கியம். வாக்கியம்னாக்கா முன்னாடி சொன்னது பின்னாடி சொன்னது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கணும். ரெண்டு வாக்கியங்கள் இருக்குன்னா ரெண்டு வாக்கியங்களை ஒன்னா சேர்த்து அர்த்தம் சொல்லணும். ஒன்னா சேர்க்காம வந்து அப்படி அப்படியே அர்த்தம் பண்ணிட்டோம்னாக்கா அதுக்கு விரோதம் வந்துடும். இப்ப பகவத்கீதை ஒரு ஸ்லோகம் இருக்கு, மாமு பேத்திய புனர்ஜன்ம துக்காலயம சாஸ்வதம் அப்படின்றது. மாம் என்னை உபேத்திய அடைந்தே இருக்கு, அதுக்கப்புறம் புனர்ஜன்ம துக்காலயம் அசாஸ்வதம் அதுவும் ரெண்டாம் வெற்றுமை, மாம் ரெண்டாம் வெற்றுமை. இது அப்படியே சேர்த்துக்கோங்க, என்ன ஆகும், பெருமாளை போய் துக்காலயம் சொல்லிடுவோம், அசாஸ்வதம் வந்துடும் பெருமாள், பெருமாள் அசாஸ்வதம் என்ன பெருமாள் துக்காலயம் இல்லையே. நீங்க அப்படியே அந்த வாக்கி தருத்தினா இப்படிதான் அப்படியே அர்த்தம் வந்துடும். ஆனா ஆத்மவந்தி மகா மானகா சம்சித்தின் பரமாங்கதா, மாம் சம்சித்தின் பரமாங்கதா, என்ன அடைஞ்சி சம்சித்தியா அடைஞ்சதா, இந்த புனர்ஜென்மா துக்காலயம் அசாஸ்திரமான சம்சாரத்தை அடைய மாட்டா. அதுலதானே இவர் ரெண்டு வரையும் ஒன்னா சேர்த்தாதான் வருது, இதுதான் வாக்கியம் சொல்லணும். இப்ப என்னாச்சு, பிரகரணம் அப்புறம் பாத்துக்கலாம். இது மூணு பிரகரணம் நடத்தின ஒரு யாகத்தை எடுத்துனாக்க அந்த யாகத்துல அந்த குணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும் எல்லாம் தர்சபுர்ணமாசி ஸ்ரீ அப்படின்னு சொன்னா அதனுடைய யாகத்தின் தர்சபுர்ணமாசி யாகத்தினுடைய முதல்ல ஆரம்பத்துல இருந்து கடைசி பிறந்து என்ன பண்ணணும் வேதனே சொல்லிட்டு போயிடும். இது அந்த தர்சபுர்ணமாச பிரகரணம், சாதுர்மாசிய பிரகரணம், ஜோதிஷ்டிராம பிரகரணம் அப்படின்னு அந்த பிரகரணத்துல சின்ன பிரமாணம் ஆகுது. இவைகள்லாம் எப்படி இருக்கும்னாக்க முதல்ல சொன்னதெல்லாம் பிரமாணம் ஆயிடும், பின்னாடி சொல்றதெல்லாம் துர்பலம் ஆயிடும். முதலுக்கு முதலுக்கு சரியில்லைன்னா ரெண்டாவது வச்சுக்கலாம், ரெண்டாவது மூணாவது எடுத்துக்கலாம், மூணாவது நாலாவது எடுத்துக்கலாம். முதல்ல சரியா இருக்கு ரெண்டாவதையும் மூணாவதையும் எடுத்துக்கூடாது. அதனால கூறு போறச்சு பிராபல்யம், உத்தரவுத்தரசு தௌர்பல்யம்னு அவர் சொல்ற முன்னாடி முன்னாடி எது எது வருதோ அதெல்லாம் பிரபலமானது, பின்னாடி வருதெல்லாம் துர்பலமானது. இப்போ நீ சொல்றதெல்லாம் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் பிரகரண பிரமாணம், ஸ்தான பிரமாணம், அந்தந்த இடத்துல இருக்குன்னு வச்சு நீ சொல்லணும். ஸ்தானம்னா அந்த இடம், பிரகரணம்னு மொத்தமா ஒரு பிரகரணம் தெரிஞ்சு சொல்லணும். நாங்க அப்படி சொல்லல, ஏகதேசமா இருக்கக்கூடிய ஸ்ருதி ஐக்ஷதன் இருக்கு, அந்த ஐக்ஷதன்ற பக்கத்துல ஆத்ம சப்தம் வந்துருச்சு, ஆத்மான்னு ஆத்மான்னு வந்துருச்சு. அதே மாதிரி அடுத்த ஸ்லோகத்தை விவரிக்க போற, அடுத்த ஸ்லோகத்தை இதை விவரிக்க போற, அதனால அதுதான் சொல்லணும். சங்கிரகமா தான் ஆத்மா நீங்க வந்துருச்சு. ஆத்மான்னு என்ன அர்த்தம், ஜீவாத்மாவோ பரமாத்மாவோன்னு சொல்லணும். அதனால அச்சேதனம் வியாவர்த்தம் தள்ளப்பட்டதாகிறது. ஜீவாத்மா இங்க வரவே வராது, பரமாத்மா தான் வர முடியும்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். ஏன்னாக்க பேர்பட்ட பிரம்மாண்டமான சக்தி இருந்து அவனால பண்ண முடியாது, ஏன்னா அது சத்துசங்கத்தை வேணும், சர்வசக்தியா இருக்கும் அவன், இப்படி எல்லாம் சர்வஜினாவும் இருக்கணும், அது இல்லையே ஜீவன், அதனால அவன் வர முடியாது. ஆகவே அது தனது. இப்ப இதான் நீங்க இது வந்து முதல்ல என்ன சொன்னோம், ஆத்மா இருக்குது ஆத்ம சப்தம் இருக்குன்னு சொல்லி, அப்புறம் ஆத்மா இருக்கிறதுனாலையும் ஐக்ஷத பார்த்தது அப்படின்னு இருக்கிறதுனாலையும் அந்த சங்கல்பத்துன்னு சொன்ன அர்த்தம் வரும். நீ என்ன சொன்ன, தேஜ ஐக்ஷத ஆப ஐக்ஷந்த அப்படின்னு நீ சொன்ன. ஆனா அந்த அதை எடுத்து காட்டணும், ஆத்மா ஐக்ஷத அப்படின்னு சொன்னோம்னாக்க இன்னும் திருடமா ஆயிடுறது. உண்மையான முக்கியமான அர்த்தம் வருதே, முக்கியமான அர்த்தம் பார்த்தது, அந்த பார்த்ததுன்னு என்ன அர்த்தம், சங்கல்பிச்சதுன்னு அர்த்தம் அது, அந்த சப்தத்துக்கு அது அர்த்தம் கொண்டு வரணும். அது முக்கியமா முக்கியமா, ஆனா ஒரு ஜீவன் பார்த்ததுன்னு முக்கிய அர்த்தம் வருது, பார்க்கறது அல்லது சங்கல்பிக்கிறதுன்றது. நீ பார்த்ததும் உன் பட்சத்துல சொல்ல முடியாது, அச்சேதனம் பார்த்ததுன்னு சொல்ல முடியாது, அது சங்கல்பிச்சதுன்னு சொல்ல முடியாது, ரெண்டுமே கவனமா போகுது. எங்க சித்தாந்தத்துல ரெண்டுமே வந்துடுறதே. அதனால இது லிங்கம், ஒரு அச்சேதனத்தினால பார்க்க முடியாது, ஒரு அச்சேதனத்தினால சங்கல்பிக்க முடியாது. ஆனா சேதனம் வந்து சங்கல்பிக்கலாம் சாமர்த்தியம் இருக்கு, லிங்கம்னா சாமர்த்தியம் தான் சொன்னோம். அது அதே மாதிரி சேர் ரெண்டு வாக்கியங்களையோ ரெண்டு பதங்களையோ சேர் சொல்றதுதான வாக்கியம், அது இருக்கு இங்க. ஆத்மா தேவதா பரதேவதா ஐக்ஷத இன்னொன்னு அணையன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிச்சேன் இருக்கு, ஆத்மனா அப்படின்னு இருக்கு, அனுப்பிரவிச்சேன் இருக்கு, உள்ள நுழைஞ்சி பிரவேச்சிடணும், ஆத்மனா பதம் இருக்கு. கூடவே வியாகரவாணி வியாகரணம் பண்றேன், நாமரூபே வியாகரவாணி சாசாம் திருவதம் திருவதன் ஏகைக்காம் கரவாணி, திருவதம் திருவதுனா பஞ்சீகரணம் திருவுத்கரணம், எல்லா வஸ்துக்களையும் திருவுத்கரணம் பண்ணிதான் பண்ண முடியும். இதெல்லாம் இந்த பரதேவத்தை பண்றது. இப்படி வியாக்கரவணம் வியாக்கரணம் பண்றதுனாக்க என்ன அர்த்தம், ரூபத்தக்க சொல்லி அதுக்கு நாமாவை சொல்றது. ஒரு மனுஷன் இப்படி இருக்கும் உடம்பு, மனுஷனுக்கு இது மாதிரி உடம்புன்னு சொல்லி ரூபத்தை கொடுத்து அதுக்கு நாமா இவன் மனிதன். தேவதைக்கு என்ன அவனுடைய சரீரம், அவனுக்கு எப்படி இருக்குமோ அதை கொடுத்து இவன் தேவதை. ஒரு பெரிய மிருகம் குருத்துவாட்டில் வளர்றது, அந்த மிருகத்துக்கு இது ரூபம் இது பேரு அப்படின்னு சொல்றதற்கோ, இதெல்லாம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சொன்னாக்கா வாக்கியமா போயிடுது. இப்படி மூணு பிரமாணங்கள் எங்களுக்கு அனுகூலம், உனக்கு பிரகடனம் உண்டுதான் சொல்லணும் அல்லது ஸ்தானம், பின்னாடி இருக்கிற பிரகடனங்கள் சொல்லச்சே, முதல்ல இருக்கிற பிரமாணங்கள்லாம் பிரபலமாயிடும் பலத்தாயிடும், அதனால பின்னாடி வர்றது என்ன அடிபட்டதாயிடும், எங்களுக்கு அது இருக்குது. அதனால நீ எதை ஸ்தாபிக்க அவசப்பட்டையோ அது கண்டிதமாயிடுச்சு, அது தள்ளப்பட்டதா எடுத்து அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிறார். இப்ப பாருங்க, கௌணேக்ஷா சாஹச்சரியா சதி பகுபவன பிரேக்ஷணம் நைவ முக்கியம் திருஷ்டாந்தாத்யைஹி இஹ ஆபாதி அனுமிதி ரசிதா சாதிருஷா ஜன்மயுக்தம் கௌரேஷா சாகத்தியார் அங்க ததேக்ஷதன்றது ஈஷன் என்ன அர்த்தம் பார்க்கறது கண்ணால சாட்சாத்கரிக்கிறது அர்த்தம். ஆனா அது சித்தாந்தியம் விட்டாச்சு, வெறும் சங்கல்பத்துக்கு தான் நீ அர்த்தம் பண்றீங்கோ. அதனால முக்கியமான அர்த்தத்தை விட்டுட்டு நீங்க எடுத்துக்கிறது என்னது அப்படின்னாக்கா கௌனமான அர்த்தத்தை தான் எடுத்திருந்தீங்கோ சித்தாந்தத்துல. நாங்களும் அதுதான் எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா அது எங்களுக்கு அனுகூலம். ஏன் அனுகூலம் அப்படின்னா தேதி ஐக்ஷத தா ஆப்ப ஐக்ஷன் பின்னாடி இருக்கு, இந்த வாக்கியங்கள் தொடர்ந்து வருது அது. அப்போ தேஜஸ்ல ஜலத்திலையும் கூட அச்சேதனமா போயிட்டதுனால ஐக்ஷதேன்ற சப்தத்துக்கு அது வந்து கௌனார்த்தம் தான் சொல்லி ஆகணும், நம்மளும் அதுதான் ஒத்துண்டாகணும். அப்ப அந்த இடத்துல தேஜஸ்ன்றது அச்சேதனம் தானே, அதுக்கு சித்தாந்தி அப்படிதானே சொல்லி ஆகணும் அப்படின்னு பொறுப்படி சொல்றான். நம்ம அப்படி சொல்ல போறது இல்ல, அது வந்து பார்த்ததுன்னு வராது ஐயோ, அது முக்கியார்த்தம் இல்லை, கவுனார்த்தம் தானே கற்பிக்கணும். அது ரெண்டுக்கு கவுனார்த்தம் கற்பிக்கிச்சு இந்த பரதேவத்தை நீங்க சொன்னீங்க அங்க கூட இருக்க சத்தத்தை வாக்கியம்னா அது சொல்றது, அதுவும் இந்த மாதிரி கவுனமாவே பார்க்கட்டும். இப்படி கௌனேஷா சாகித்யா சதி அது சொன்ன பகுபவன பிரேக்ஷணம் நைவ முக்கியம் அபகுத்யாம் பிரஜா ஏதி பதேஷத பகுத்யாம் பிரஜா ஏன்றிருக்கேங்க பதேஷத அது பார்த்தது என்னென்ன பகுத்யாம் பலவாக ஆகப் போகிறேன் அப்படின்னு யஷ சிருஷ்டி பிரஜாகேய அதர்த்தம் பிரஜாகேய நான் சமஸ்ட சிருஷ்டியை பண்ண போறேன். சமஸ்ட சிருஷ்டின்னு என்ன அர்த்தம், சுத்தமான பூதங்கள் எல்லாத்தையும் பண்ணிடுறது. அது திருமால பண்ண நேரம் அதெல்லாம் பண்ணிட்டு அத்தை கலந்து இத்த கலந்து பண்ணலாமான் பார்த்தா ஒவ்வொரு பூதமும் தேவலையும் சுத்தமான தங்கத்தை வச்சுட்டு நம்ம ஆபரணங்கள்லாம் பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் தாமர சத்து கலக்குறோம் செப்பு அப்படி கலந்தோம்னாக்க அது நகை பண்ண முடியாது. அதனாலதான் 24 கேரட் 22 கேரட்ன்ற. இப்போ அந்த மாதிரி பண்ண போற பெருமாள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிறார். ஒன்னா சேர்த்து அந்த பஞ்சீகரணமோ திருவுத்கரணமோ அஞ்சு பூதங்களையும் அது பின்னாடி வரும். அப்ப சொல்றேன் அது சாதாரணமா தான் அதெல்லாம் அவகாசம் போயிடும் பின்னாடி வரப்போறது அப்ப சொல்லிடலாம். அஞ்சு பூதங்களையும் கலந்து அதனால இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டிக்க போறேன். இதுக்கு வெஷ்டி சிருஷ்டின்னு பேரு. அனைத்தையும் பஞ்சீகரணம் பண்ணி அதன் பிறகு எது சிருஷ்டிக்கப்படுறதோ அது வெஷ்டி சிருஷ்டி, அதுக்கு முன்னாடி வரது கலெக்டர் சிருஷ்டி. அந்த தேவத்தை சொல்றதான் சதைக்ஷர அது சங்கல்பித்தது என்னென்ன பௌத்தியம் வெஷ்டி சிருஷ்டியை நான் பண்ண போறேன் பலவாக ஆக போகிறேன். பிரஜாகேய அதர்த்தம் பிரகர்ஷேன்னு ஜாகேய சமஸ்ட சிருஷ்டியை பண்ண போறேன் அப்படின்னுட்டு ரெண்டு சொல்றது. இந்த பகுபவன ஈக்ஷன் அவருக்கே இந்த மாதிரி பலவாக ஆக போறேன்னு வெற்றி சிருஷ்டி சமஸ்ட சிருஷ்டிலாம் அது நைவ முக்கியம். எப்படி நான் சிருஷ்டி பண்ண போறேன் அப்படின்னு சொல்றது முக்கியம் இல்ல, அர்த்தம் முக்கியமான அர்த்தம் கிடையாது. ஏன் அப்படின்னா திருஷ்டாந்தாப்தி திருஷ்டாந்தம் மண்ணு திருஷ்டாந்தம் தங்கம் திருஷ்டாந்தம் இரும்பு திருஷ்டாந்தம் சொல்றது. இரும்பு காரணம் அதனுடைய காரியங்கள், தங்கம் காரணம் அதனுடைய காரியங்கள், மண்ணு காரணம் அதனுடைய காரியங்கள், அப்படிதான் அந்த திருஷ்டாந்தம் சொல்றது. அதே மாதிரி ஆதிசப்தத்தினால ஏக விஞ்ஞானம் பிரத விஞ்ஞான பிரிஜா ஒண்ணு தெரிஞ்சுட்டாக்கா அனைத்தையும் தெரிஞ்சுட்டுள்ளோம். இந்த பிரபஞ்சங்களே இந்த பிரபஞ்சமானது ஏற்கனவே சொன்ன திருகணாத்மகம் பிரகதியும் திருகணாத்மகம், இதுவும் அச்சேதனம் அதுவும் அச்சேதனம். அதனால அச்சேதனமான பிரகதியை தெரிஞ்சுட்டோம்னாக்கா இதனுடைய காரியமான இந்த பிரபஞ்சத்தையும் தெரிஞ்சுட்டுள்ளோம். இது எங்க எங்க பட்சத்துல ஒட்டி போகும், உங்க பட்சத்துல ஒட்டி போகாது. அதனால இக ஆபாசி இந்த மாதிரி பிரகாசிக்கிறது வருது என்னென்ன அனுமதி ரசித்தக அனுமதி அனுமதினாக்கா அனுமானம், அனுமானத்தினால வந்தது. என்ன அனுமானம் அப்படின்னாக்கா இந்த சத்து அப்படின்றதே அது அச்சேதனம் தான். ஏன் திருஷ்டாந்தம் இருக்கு கௌனேஸ்வர சாகித்யம் இருக்கு அது மாதிரி அச்சேதனம் தான் இது. ஏன் அப்படின்னாக்க ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான திருஷ்டாந்தம் இருக்குதுனால அப்படி வருது. இப்படின்னா அவர் சொல்ற அனுமதிக்காக சாதிரசா ஜென்மயுக்தம் இப்படி இந்த பிரகிருதிக்கும் பிரபஞ்சத்துக்கும் சம்பந்தம் நாம சொல்லிட்டோம், ரெண்டும் அச்சேதனங்கள், ரெண்டும் திரிகுணமா இருக்குதுன்னு. அந்த மாதிரி இருக்கிறதுனால பிரகிருதியில இருந்தே இருக்கு ஜென்மா சிருஷ்டி இருக்கட்டும். அதனால பிரகிருதியே காரியமாக இருக்கட்டும், காரணமாக இருக்கட்டும், அதனுடைய காரியம் இந்த பிரபஞ்சமாக இருக்கட்டும் அப்படின்னு புரபுஷ் சொன்னான். உடனே இவன் கேட்டான், அது நாங்க சச்சப்தத்தினால சொல்லப்படுறது விகாரம் இதுன்னு சொல்றோம், நீ சொல்றது பார்த்தா விகாரம் வருதுன்னாக்க அப்படி இல்லை. சச்சப்தேன மூல பிரகிருதியும் அபிகிருதியும் யாரே, மூல பிரகிருதி அது அபிகிருதியா இருக்குது, அததான் சொல்லும் சச்சப்தம். நீ சொல்ற மாதிரி கண்ணா விடாட்டு விகாரத்தை சொல்லாது, அதனுடைய காரியங்களுக்கு தான் விகாரம். பிரகிருதியிலேருந்து உண்டாகக்கூடிய மகத்து அலங்காரம், பஞ்ச தன்மாத்திரங்கள், பஞ்ச பூதங்கள், இந்திரியங்கள் இவைகளுக்கு தான் அங்க விகாரம் வரும். எல்லாத்துக்கும் விகாரம் வராது, இந்த பிரகிருதிக்கு மூல பிரகிருதி வரவே வராது. அதனாலதான் மூல பிரகிருதி அதிகிருதி அப்படின்றான். ஆனா அங்க அதிகிருதினா ஒரு காரியம் இல்லைன்னு அர்த்தம், இது காரியமா இருக்காது. அந்த மாதிரி மூல பிரகிருதியும் அபிகிருதியும் யாகரே அப்படின்னு சொல்லிடுறேன். அதனால எங்க சித்தாந்தத்துல எல்லாம் சரியா போயிடுச்சு, வேதாந்தத்துல வரலையே அப்படின்னு அவன் கேட்கிறான். அதுக்கு பதில் நிதி அயுக்தம், இப்படி நீ சொல்றது யுக்தம் என்ன, ஏன்னா ஸ்ருத்யா அந்யேஷாம் நிரோதா, ஸ்ருத்யா ஸ்ருதி பிரமாணம், அது வேதமாவே கூட வச்சுக்கோங்கோ, அல்லது இந்த இது இருக்கு பாருங்கோ, நான் இப்ப சொன்னேன் ஸ்ருதினு சொல்றான்னு அதுவானாலும் எடுத்துக்கோங்கோ, எப்படி சொன்னாலும் சரி. ஏன்னா என்ன ஸ்ருத்யான்னாக்கா சேதன அசாதாரணமான பேர் என்னன்னாக்கா ஆத்மா அப்படின்னு சொல்றோம். அங்க ஆத்மனான்றது சேதனத்தை ஆத்மான்னு சொல்றோம், சைதன்யத்தோடு கூடினவன் ஆத்மா. ஆத்மா அப்படின்னாக்க முக்கிய அர்த்தம் என்னது அப்படின்னாக்க ஜீவனை சொல்லும் இல்ல பரமாத்மாவை சொல்லும். லோகத்துல ஆத்மான்றதுக்கு அப்படிதான் நம்ம பிரசித்தி இருக்குது, வேதத்திலேயே அப்படிதான் பிரசித்தி. ஏதாவது சில இடத்துல ஆத்மானாக்கா சரீரம்னு சொல்லலாம், அல்லது மனசு அப்படின்னு சொல்லலாம், சில இடங்கள்ல அந்த சந்தர்ப்பத்தை சொல்றது. உண்மையான அர்த்தம் எது முக்கியமானது அப்படின்னாக்கா ஆத்மானாக்க சேதனம், ஞானத்தோட கூடினவன், அதுதான் இங்க சொல்லப்படுறது. அதை விட்டுட்டு மாறி சொல்லவே முடியாது. ஆகவே இந்த ஸ்ருதி இதான் சேதன அசாதாரணமான ஆத்மசப்தங்கிற ஸ்ருதி. ஆத்மான்றது வியாக்கரவாணின்றது அகம் அப்படின்றது, அது மாதிரி கரவாணின்றது, இந்த மாதிரி சப்தங்கள்லாம் அவைகளால பிரகிருத்தியாதீனாம் நிரோதா. தேன சுத்தியா அந்நேஷான் நிரோதா, பிரகிருதி அந்த பிரகிருதிக்கு இந்த இதெல்லாம் இருக்குது, ஏக விஜயான சர்வ விஜயானம் திருஷ்டாந்தம் ஒட்டி போறது அப்படின்லாம் சொன்னீங்க, அதுவும் வராது. அது மட்டுமா சுவதீமத்த கிரஸ்காரி நெஞ்சாதிபிச்சு, லிங்கம் வாக்கியம் அவைகளும் எங்களுக்கு தான் அனுகூலமா இருக்குது. ஏன் அப்படின்னாக்க இந்த பிரபஞ்சம் நீ வந்து சொன்னதுதான் நடக்காதது. தேஜ ஈக்ஷணம் சொன்னாவன் சத்து தேஜ ஐக்ஷத, தேஜ ஐக்ஷத ஆப ஐக்ஷந்த அப்படின்னா இருக்கு அப்படின்னு நீ சொன்ன, அதுவும் வராதுது. ஏன் அப்படின்னா தேஜ ஐக்ஷதன்ற இடத்துல கூட சரி நாங்க என்ன தெரியுமா சொல்றோம், அந்த பிரம்மமே தேஜத்துக்கும் அந்தரியாதையா இருக்கிறது. ஏன்னா பின்னாடி ஒரு அதிகாரம் வருது ரெண்டாவது அத்தியாயத்துல, ரெண்டா எப்படி அத்தியாயத்துல அது என்ன வருது அப்படின்னாக்கா, இந்த பரமாத்மா கிட்ட இருந்து எல்லாம் உண்டாகுது நீ சொல்ற, அந்த பரமாத்மா கிட்ட இருந்து அப்படி சொல்றோம், அந்த ஆத்மா இருக்கே பரமாத்மா அவன் கிட்ட இருந்து ஆகாசம் உண்டாச்சு. அதுக்கடுத்த வாக்கியம் ஆகாஷாத் வாஜு வாஜோர் அக்னி அக்னே ராபஹா அத்தியஸ்தி பதிவியா ஓசபையா அப்படின்னு வருது. இப்ப ஆத்மா கிட்ட இருந்து ஆகாசம் உண்டாச்சு, ஆகாசம் வாயு உண்டாச்சு, வாயுல இருந்து தேஜஸ்து, தேஜஸ்ல இருந்து ஜலம், ஜலத்துல இருந்து பதவி அப்படின்னு இருக்கு. பஞ்சபூதங்கள் இந்த மாதிரி சுத்தியா இருக்கு. இப்ப அங்க கேள்வி கேட்கறான், சந்தேகம் வந்துடுறது, பெருமாள் கிட்ட இருந்து உண்டாச்சு நீ சொல்ற அது சரியா, அல்லது இந்த மாதிரி இந்த இது இருக்குது இது ஒன்னுத்துக்கிட்டே ஒண்ணு உண்டாச்சுன்னு சொல்றதா, அதாவது ஆகாசத்திலிருந்து வாயு உண்டாச்சு, வாயுல இருந்து சேர்ந்து அப்படி சொல்லணுமா, அல்லது எல்லாமே பரமாத்மாச்சு சொல்லணுமா? அப்போ இந்த பாடக்கிரமன் வேண்டியோ பாடக்கிரமனுக்கு இப்படிதான் படிச்சிருக்கு, ஆகாசத்திலிருந்து வாயு மகாபூதம், அதுல இருந்து பிரதி மகாபூதம் தான் படிச்சிருக்கு, அது சரியா இருக்கே. இப்போ என் மனுஷன் நான் சொல்றேன், என்ன வந்து சின்னாண்டவன் பேரன் சொல்லுவா, சின்னாண்டவன் பேரன் எப்படி வந்த நேர சின்னாண்டன் பேரன் இல்ல, எங்க தாத்தாவுக்கு தாத்தா எங்க பிதாமா இருக்கு பிதாமா சின்னாண்டன் இருந்திருந்தார். இப்ப அஞ்சு தலைமுறை வந்தாச்சு, நான் அஞ்சாவது தலைமுறை, என் பொண்ணு ஆறாவது தலைமுறை, என்னுடைய பேச்சு ஏழாவது தலைமுறை. இப்போ இது என்ன வருதுன்னாக்க, நேரம் வந்தியே பரம்பரையா கூட வருது. அப்பா பிள்ளை, பிள்ளை அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா எனக்கு தாத்தா அப்படி போயிட்டே இருக்கு. பரம்பரையா கூட சொல்லலாமே, திருமண திருமணம் உண்டாச்சு, திருமணம் உண்டான ஆகாசத்திலேருந்து வாய் உண்டாச்சு, அப்படி சாதாரண சொல்லிட்டு போலாமே அப்படின்னு அவன் கேட்கிறான். அதுக்கு பதில் பார்க்கிற புத்திர புத்திராதிக்கவன் கிடையாது, இங்க வம்ச பரம்பரை இல்லை, இங்க சாட்சாத் பெருமாள் கிட்ட இருந்தா உண்டாகணும். எப்படி உண்டாச்சுன்னா, தேஜஸ்வி சரீரமாக உடைய பரமாத்மா கிட்ட இருந்து இந்த ஜலம் உண்டாச்சு, ஜலத்தின் சரீரமாக உடைய பரமாத்மா கிட்ட இருந்து இந்த பிரதிவி உண்டாச்சுன்னு பார்த்துக்கும். அதனால தேஜ ஐக்ஷத, அது மாதிரி ஆப ஐக்ஷந்த அப்படின்னு சொன்னாக்க, அங்க சாதாரண பூதம் ஒண்டி பார்க்கல, அதுக்கு சரீரியா இருக்கக்கூடிய பரமாத்மாவுடையதுதான் அது அப்படின்றது வந்து சித்தாந்த மனபம். அதனால அதுதான் சரி. அந்த மாதிரி நீ சொல்ற மாதிரி அச்சேதனத்தினுடைய காரியம் இல்லை, இங்கே கவுனேஷனமே இல்லை, சாட்சாத் பரமாத்மாவே பார்க்கலாம் அப்படின்னு சொல்றோம். என்ன ராமனால் அம்பினால் ராவணன் கொல்லப்பட்டான், ராமனால் அம்பினால் ராவணன் கொல்லப்பட்டான். இப்ப ராவணன் ஏதாவது அழிஞ்சான் அம்பினால அல்லது ராமனாலயா அப்படின்னு, அம்பு ஒரு உபகரண மாத்திரம், இது மாத்திரம் என்ன, ராமன் மாத்திரம் பிரதான கர்த்தாவாயிடும், செய்யப்படுவது. அதனால அது கேவலம் பிரயோஜ்யம், பகவானோ பிரேரகன் பிரயோஜகன், அவன் ஏன்னா அவன் அந்தரியாமே, அதனால அவன் தான் இங்க இது மூலம். நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சாட்சியம் அப்படிங்கிற பெருமாள் அர்ஜுனை பார்த்து, இவரு எத்தனை பேரை கொள்றது நீ இல்ல, நான் தான் கொல்ல போறேன், நீ வந்து ஒரு காரணமா இருக்க எனக்கு அவ்வளவுதான், ஒரு யாகம் உன்ன வியாகம் ஆகுதுன்னு அத்தனை பேரும் போட்டு விடுறேன் அப்படிங்கிற பெருமாள். அதே மாதிரி இங்க எல்லாமே பேரும். ஆகவே நீ சொல்ற வார்த்தை என்ன இருக்க தேஜஸ் அது இதுன்னு சொன்ன, அவைகள்லாம் கூட என்னது அப்படின்னாக்கா, முக்கிய அர்த்தம் தான் இங்க, கௌண அர்த்தம் கிடையவே கிடையாது. அதனால இந்த ஐக்கியம் இருக்குதே, இப்ப இன்னொன்னு நீ என்ன சொன்ன, இந்த பிரம்மமானது சேதனம், இந்த லோகமோ அச்சேதனம், இதுக்குள்ள எப்படி காரியகாரணமா வரும், அச்சேதனமான பிரபஞ்சத்துக்கு அச்சேதனமான இதுதான் வரும், பிரகிருதிதான் காரணமா வரும் அப்படின்னு நீ சொன்ன. அப்படியானாக்க இந்த பிரபஞ்சத்துல சேதனங்கள் ஜீவன்கள் இருக்கா இல்லையோ, அந்த ஜீவன்கள் நித்தியம் இவனே விட்டுருக்கான் யாரே அப்படி இருக்கு, அந்த ஜீவன்லாம் நித்தியமான ஜீவனுக்கு போய் இந்த அச்சேதனமான பிரகிருதி வந்து காரணமா இருக்க முடியுமா? உனக்கு அடிக்கிறதே, நாங்க வேற மாதிரி சொல்ல போறோம், அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறோம், அடுத்த ஸ்லோகத்துக்கு அடுத்த ஸ்லோகத்திலையும். அதனால எங்க சித்தாந்தத்துல எல்லாமே சரியா போயிடுச்சு, லிங்கம் வாக்கியம் இவைகள்லாம் என்ன பண்றது அப்படின்னாக்கா, நீ சோத அபிமதம் ஒன்னால அங்கீகரிக்கப்பட்டது, சோத அபிமதம் அவைகள்னா சோத அபிமத சிறஸ்காரி லிங்காதி திரஸ்காரி எல்லாத்தையும் தள்ளி விடுறது, திரஸ்கரிக்கிறது. அதுக்கு வேண்டிய லிங்கம் என்ன வாக்கியம் எல்லாம் எங்களுக்கு இருக்கு, லிங்கம்னா சாமர்த்தியம் ஏற்கனவே சொல்லிட்டோம், அந்த சாமர்த்தியம் இங்க கையில இருக்கு, சாமர்த்திய ரூபம் ஒரு ஹேது இருக்கு. அந்த மாதிரி வாக்கியம் சேர்ந்து சொல்றது, அனைத்து வாக்கியங்களும் அனைத்து பதங்களும் ஒரே அர்த்தம் தர்மத்திலேயே அன்வயிக்கும். இது சுவாமி சந்திரன் பண்ற சத்த வாக்கியதேசஸ்வரதையினிதா கல்பை என்தா சத்தம்ட்டார் அது மகா வாக்கியம் சொல்லிட்டு அதுதான் சொல்லப்படுறது, எல்லாம் ஐக்கியம் தான், ஜீவன்றதே கிடையாது, பிரபஞ்சமே கிடையாது, பிரம்மசத்தின் ஜெகன் மித்யா அப்படின்னு அவர் சொன்னார். இத பரியாசம் பண்ற பாலகிருஷ்ண சுவாமி எழுதுகள், ஒரு வாக்கியம் அதுல ஒரு ரெண்டு பதம் அதை ஏகதேசத்தை எடுத்துட்டு இப்படி ஆடுறீங்களே, நாங்க எப்படி தெரியுமா, அனைத்து சுழிகளும் ஒரே ஐக்கியரசியமா போகணும், சமஞ்சிச்சு வேணும், எல்லாம் ஒரே அர்த்தத்தை சொல்லணும். அப்படி சொல்றதுனால எங்க சித்தாந்தம் எல்லாம் சரியா போயிடும். இப்ப இங்க வாக்கியமோ லிங்கமோ ஸ்ருதியோ அனைத்து பிரமாணங்களும் எங்களுக்கு அனுகுணமா தான் இருக்கு. இப்படி அனுகுணமா இருக்கிறதுனால இதன்படிதான் நம்ம போகணும். இதை விட்டுட்டு நீங்க சொல்ற மாதிரி அச்சேதனமான பிரகதி காரணமாக ஆக மாட்டாது. ஆகவே சத்து அப்படின்ற சப்தத்தினால இந்த அச்சேதனமான பிரகதி சொல்லப்படலை. இன்னும் விசேஷமா அடுத்த ஸ்லோகத்தை சொல்லப்படுறேன். அதனால திரு அபிமத திருஸ்காரு லிங்காதிபத்தியோ இந்த ஸ்லோகத்தை அதை சொல்லி முடிக்கிறார். சதிபகுபவன பிரேக்ஷணம் நைவ முக்கியம் திருஷ்டாந்தாத்யேரிஹாபாதி அனுமதி அனுமதி ரசிதாக சாதரசா ஜன்மயுத்தம் சச்சத்வஸ்தேன மூல பிரகிருதிம் அபிகிருதிம் வியாஹரேதித்தயுத்தம் ஸ்ருத்யான்யேகம் நிரோதா ஸ்வதிதி மதசி நுஸ்காரி லிங்காதிபிச்ச கவிதாசிம்ஹாய கல்யாண குணசாலினே விமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.